రాజ భోజనం చెయ్య వారంగో రాజ భోజనం చెయ్య వారంగో మీనాక్షి సుందరేశర్ కళ్యాణ మండపతిల్ భోజనం చెయ్య వారంగో మీనాక్షి సుందరేశ కళ్యాణ మండపத்தில் భోజనం చెయ్య వారంగో చిత్రమాన నవచిత్రమాన కళ్యాణ మండపத்தில் విధవిధమாக వాళ్ళைகள் கட்டி வெட்டி கொழுந்து தோரணங்களும் நாட்டிய கூடமும் பவள ஸ்தம்பமும் பச்சை மரகதக்கள் தளவரிசைகளும் புத்து முத்தாகவே நுனி வாழைகளும் பசும்பொன்னால் செய்த பஞ்ச பாத்திரங்கள் பன்னீர் ஜலத்துடன் ருத்திரணியுமே முத்து முத்தாகவே முன்னே தெளிக்க போஜனம் செய்ய வாருங்கோ ராஜ போஜனம் செய்ய வாருங்கோ சகல தேவர்களும் கூட அன்னம் பார்வதி ஆதி பராசக்தி அருந்ததி இந்திராணி அகல்யா கௌசல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி இந்திரன் தேவி தம்பதிலோத்தமை கந்தர்வ பத்தினி கிண்ணர தேவி அஷ்டதிக்பாலர்கள் பார்யானுடனே சத்த மகாமுனி ரிஷி பத்னிகளும் பந்தடித்தார் போல் பட்டுகள் கட்டி கஜ்ஜை மெட்டிகள் கல்லு கல்லு மென பசும் பொன் தட்டிலே பாயசங்கள் எடுத்து பறிந்து பறிந்து பரிமாறிட வந்தார் போஜனம் செய்ய வாருங்கோ ராஜ போஜனம் செய்ய வாருங்கோ மீனாட்சி சுந்தரேஷர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ.